വിത്ത് വിടലാണെങ്കിൽ பரசுராமரை ராமன் வெற்றி கொள்கிறான். பரசுராமர் தோற்று ராமனை வாழ்த்திவிட்டு வணங்கிவிட்டு திரும்பி செல்கிறார். இவர்கள் எல்லோரும் திரும்பி வருகிறார்கள். தசரதன் தன்னுடைய பிள்ளைகளுடனும் மருமகள்களுடனும் அயோத்திக்கு திரும்பி வருகிறான். மிக்க மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையுடன் எல்லோரும் வருகிறார்கள். வந்து இங்கு அயோத்தியை சேர்ந்த பிறகு பரதனை அவனுடைய பாட்டன் தன்னுடைய ஊருக்கு அழைத்து ஆள் அனுப்பி இருக்கிறான். அவனோடு பரதனை அனுப்பி வைத்து விடுகிறான் தசரதன். பரதன் போகும்போது பரதனுக்கு நிழல் போல கூடவே இருக்கக்கூடிய சத்ருக்கணனும் இணைந்து சென்று விடுகிறான். ஆக பரதனும் சத்ருக்கணனும் கேகய நாட்டுக்கு சென்று விடுகிறார்கள். பரதனுடைய அந்த பாட்டன் வீட்டிற்கு, அதாவது கைகேயினுடைய தகப்பன் வீட்டிற்கு இருவரும் போய்விடுகிறார்கள். அத்தோடு பாலகாண்டம் நிறைவு பெறுகிறது. கதைப்பகுதி அதோடு நிறைவு பெற்றது. அயோத்திய காண்டம் தொடங்குகிறது. அயோத்திய காண்டத்தின் முதல் கடவுள் வாழ்த்து பாடலை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். இப்போது அடுத்த பாடல், 111வது பாடல். இப்படி அயோத்தியாவில் வந்து இருக்கக்கூடிய அந்த தசரதன் சில நாட்களை அப்படியே தன்னுடைய இராஜாங்க அலுவல்களில் செலவிடுகிறான். அப்படி காலம் நகர்ந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் அவன் கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் அவனுக்கு ஒரு நரை முடி அவனுடைய தலையில் தென்படுகிறது. அந்த நரைமுடியை பார்த்தவுடன் அவனுக்குள் ஒரு திடீர் திருப்பம் உண்டாகி விடுகிறது. அவனுடைய எண்ண போக்கில் ஒரு திடீர் மாற்றம் உண்டாகி விடுகிறது. அது என்ன மாற்றம் என்றால், நரைமுடி தோன்றியது என்பது வயோதிகத்தின் அடையாளம். அது அந்த காலத்தில் வயோதிகத்தின் அடையாளமாக இருந்தது. இந்த காலத்தில் இளம் பருவத்தினருக்கே நரை வருகிறது. அதற்கு காரணம் உணவு முறை வித்தியாசம், கால சூழலினுடைய வித்தியாசம். இந்த வித்தியாசங்களினால் இப்போது இளைஞர்களுக்கே நரை தோன்றுவது, இளம் பருவத்தினரே தலையெல்லாம் நரைத்து போய் காணப்படுவதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இது கால வித்தியாசம். ஆனால் பொதுவாக நரை என்பது வயோதிகம் வந்த பிறகுதான் வரும், நரை என்பதே வயோதிகத்தின் அடையாளம்தான் என்று கருதப்படுகிறது. இது அந்த காலத்தில் பெரும்பாலும் வயோதிகம் வந்த பிறகுதான் நரை வந்தது ஒரு வழக்கமாக இருந்ததனால் தசரதனுடைய தலையில் ஒற்றை நரை முடி தென்பட்டவுடன் தசரதன் ஒரு அதிர்வுக்குள்ளாகிறான். ஆகா, நமக்கு வயதாகிவிட்டது, நாம் இனிமேலும் இந்த லௌகிக வாழ்க்கையிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடாது, இனிமேல் பொறுப்புகளை கைமாற்றி அழித்துவிட்டு நாம் துறவு மேற்கொண்டு ஆன்மீக வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமேல் ஆத்மாவிற்கு நன்மை தரக்கூடிய முறையான தவம் முதலியவற்றை நாம் செய்ய தொடங்க வேண்டும். தொடர்ந்து இந்த லௌகிக காரியங்களிலேயே, இராஜாங்க அலுவல்களிலேயே நம்முடைய காலத்தை நாம் வீணாக்கி கொண்டிருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் சட்டென்று அவனுக்குள் தோன்றிவிடுகிறது. அவன் தலையில் அந்த நரை தோன்றியதும் அவனுக்குள் இந்த எண்ணம் வந்ததை கம்பர் தற்குறிப்பேற்ற அணியை பயன்படுத்தி மிகவும் நயமாக ஒரு பாடலை சொல்லுகிறார். அந்த பாடல் இந்த தொகுப்பு நூலில் இல்லை, ஆனால் அது ஒரு சிறந்த பாடல். மன்னனே அவனியை மகனுக்கீந்து நீ பன்னரும் தவம் செய்யும் பருவம் ஈதன கண்ண மூலத்தில் கழற வந்தன மின்னன கருமை போய் வெளுத்தது ஓர் மயிர் என்று பாட்டு வருகிறது. அந்த நரை காதோரத்தில் வந்திருக்கிறது. பொதுவாக முதல் நரை என்பது அந்த காதோரத்தில் வரும். அந்த காதோரத்தில் அந்த நரை முடி தோன்றியது எப்படி இருக்கிறது என்றால், அவன் காதோரத்தில் வந்து ஒரு செய்தியை சொல்லுவது போல இருக்குது. அதான், மன்னவனே உனக்கு வயதாகிவிட்டது, நீ ஆளக்கூடிய இந்த பூமியை உன் மகன் வசம் ஒப்படைத்து விட்டு நீ தவம் புரியக்கூடிய பருவத்தை அடைந்து விட்டாய். இனிமேலும் தொடர்ந்து இந்த லௌகிக விவகாரங்களிலேயே சிக்கிக்கொண்டிராதே, இதிலிருந்து விடுபட்டு தவம் செய்ய புறப்படு என்று அவனுடைய காதோரத்தில் வந்து செய்தி சொல்லுவது போல அந்த நரை தோன்றியது என்று கம்பர் பாடுகிறார். இது கம்பர் பாடல் அல்ல, இது இடைச்செருகல் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் உண்டு. ஆனால் பல பதிப்புகளில் இது கம்பர் பாடலாகவே சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நயமான ஒரு பாடல் தான். இது கம்பர் பாடலாக இருந்தாலும் சரி, வேறு யாராவது இடைச்செருகல் செய்திருந்த பாடலாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல கருத்தை சொல்லுகிறது. வயோதிகத்தின் அடையாளத்தை கண்ட உடனே தசரதனுக்குள் ஒரு மாற்றம் வந்தது என்ற செய்தியை மிகவும் நயமாக தெரிவிக்கிறது. அந்த ஒற்றை நரை முடி அவனுடைய காதோரம் வந்து அவனுக்கு அறிவுறுத்தியது என்று பாடக்கூடிய அந்த முறை மிகவும் நயமாக இருக்கிறது. சாதாரணமாக தோன்றக்கூடிய அந்த நரை ஒரு செய்தி சொன்னதாக சொல்லுவது தற்குறிப்பேற்ற அணியின் பால் படும். அவ்வாறு அந்த நரை முடி தோன்றியது என்று ஒரு பாடல் சொல்கிறது. இன்னொரு பாடலும் அந்த நரைமுடியை பற்றியே கம்பராமாயணத்தில் வரி இடம்பெறுகிறது. அதற்கு அடுத்த பாடலாக, தீங்கிழை ராவணன் செய்த தீமைதான் ஆங்கொரு நரையதா அணியிற்றாம் என பாங்கில் வந்திடுநரை படிமக் கண்ணடி ஆங்கதிர் கண்டனின் அவனி காவலன். அந்த நரைமுடி என்பது சாதாரண நரைமுடி அல்ல. ராவணன் செய்த தீமைதான் அந்த நரையாக வடிவெடுத்து தசரதனுடைய காதோரம் வந்துவிட்டது என்று கம்பர் சொல்லுகிறார். அதுவும் ஒரு நயமாக சொல்லக்கூடிய ஒரு முறைதான். அதுவும் ஒரு தற்குறிப்பேற்ற அணியின் பால் தான் படும். அந்த ஒற்றை முடி வெறும் முடியல்ல, அது முடியின் நிற மாற்றம் அல்ல, அது ராவணன் செய்த தீங்குதான் அவ்வாறாக ஒரு நரைமுடியாக அவனுடைய காதோரத்தில் வந்திருக்கிறது என்று கம்பர் சொல்லுகிறார். ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் என்றால், அந்த நரைமுடி தோன்றியதால் தான் தசரதன் அவனுடைய மனப்பாங்கை மாற்றிக்கொள்கிறான். அந்த நரைமுடி தோன்றியிருக்காவிட்டால் அவனே தொடர்ந்து அந்த அரச பீடத்தில் இருந்து கொண்டே இருந்திருப்பான். அவன் ஏற்கனவே 60,000 ஆண்டுகள் ஆண்டு விட்டான் என்ற செய்தியை நாம் காவியத்தில் பார்க்கிறோம். 60,000 ஆண்டுகள் ஆண்டவன் இன்னும் 1,000,000 ஆண்டுகள் அந்த அரச பீடத்திலேயே அமர்ந்து இருப்பான் என்பதில் ஐயமில்லை. அப்படி அமர்ந்திருந்தால் அந்த ராவண வதம் என்பது இன்னும் தாமதப்பட்டு கொண்டே போயிருக்கும். ஆனால் இந்த ஒற்றை நரைமுடி வந்ததனால் அவனுக்குள் ஒரு மாறுதலை அது ஏற்படுத்தி அவனுடைய அரச உரிமையை ராமன் எடுத்து கொடுக்க வைத்ததனால், அதன் பிறகு அடுத்தடுத்து சம்பவங்கள் வேக வேகமாக அரங்கேற காரணமாயிற்று. அதன் பிறகு கையையும் மந்தரையும் சேர்ந்து சூழ்ச்சி செய்கிறார்கள். ராமனை காட்டுக்கு அனுப்புகிறார்கள். காட்டில் சீதையை ராவணன் தூக்கி கொண்டு செல்கிறான். சீதையை தேடி ராமன் செல்கிறான். அதன் நிமித்தமாக ராவணனை வதைக்கிறான். இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் தசரதனுடைய அந்த தலையில் தோன்றிய ஒற்றை நரைமுடிதான். ஆக அந்த ஒற்றை நரைமுடியே இந்த காரியம் விரைவாக நடப்பதற்கு, ராவண வதம் என்னும் அந்த காரியம் விரைவாக நடப்பதற்கு ஒரு தூண்டுதலாக அமைந்ததனால் அந்த ஒற்றை முடியை ராவணனுடைய தீங்கு தான், ராவணன் செய்த பாவம் தான் இவ்வாறாக ஒரு முடியாக வந்து தசரதனுடைய தலையில் தோன்றி அந்த ராவண வதத்திற்கான அடிக்கோலை நாட்டியது என்று கம்பர் பாடுகிறார். இதுவும் ஒரு நயமாக சொல்லக்கூடிய ஒரு பாங்கு தான். இவ்வாறாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. இப்படி தனக்கு வயோதிகம் வந்துவிட்டது, இனிமேல் தான் இந்த வாழ்க்கையிலேயே தொடர்ந்து இருக்கக்கூடாது என்று தீர்மானித்த தசரதன் உடனே தனக்குள்ளாக ஒரு முடிவு செய்து கொள்கிறார். அந்த முடிவை பற்றி விவாதிப்பதற்காக அந்த முடிவை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்காக உடனே தன்னுடைய மந்திரி சபையை அவன் கூட்டுகிறான். மந்திரி சபை கூடுகிறது, அவசர அவசரமாக கூடுகிறது. அந்த மந்திரி சபைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வசிஷ்டர் தான். வசிஷ்டர் தான் தலைமை அமைச்சர் பொறுப்பிலும் இருக்கிறார், தசரதனுக்கு குலகுருவாகவும் இருக்கிறார். ராமன் முதலிய அந்த ராஜகுமாரர்களுக்கு அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார். இவ்வாறாக அங்கு வசிஷ்டர் பல்வேறு பொறுப்புகள் வகிக்கக்கூடிய ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த வசிஷ்டர் முதன்மையானவராக அந்த மந்திர சபைக்கு வந்து சேருகிறார், அந்த ஆலோசனை மண்டபத்திற்கு வந்து சேருகிறார். அந்த வசிஷ்டர் அந்த ஆலோசனை மண்டபத்திற்கு வந்தார் என்ற செய்தியை சொல்லுவதுதான் இந்த 111வது பாடல். பூவரு பொலன்கழல் பொருவில் மன்னவன் காவலில் ஆணையின் கடவுளாம் என தேவரும் முனிவரும் உணரும் தேவர்கள் மூவரில் நால்வராம் முனிவன் எய்தினான். முனி வந்து எய்தினான், வசிஷ்ட முனிவர் வந்து அடைகிறார், அந்த ஆலோசனை மண்டபத்தை வந்து அடைகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய சாரமான செய்தி. அதுதான் சாரமான செய்தி என்றால் மற்ற அடிகள் எல்லாம் உடனே உங்களுக்கு புரிந்திருக்கும். அந்த முனி என்பதற்கான விளக்கம்தான். அந்த முனி எப்படிப்பட்டவர், அந்த முனிவருடைய தன்மை என்ன என்று அவரை சிறப்பிக்கக்கூடிய வாசகங்கள் தான் மற்றவை எல்லாம். அவர் இங்கு வந்து சேருகிறார், ஆலோசனை மண்டபத்திற்கு வந்து சேருகிறார், மந்திர சபைக்கு வருகிறார். முனி வந்து எய்தினார், அந்த செய்தி பாட்டினுடைய இறுதியில் அடங்கியிருக்கிறது. அந்த முனி எப்படிப்பட்டவர் என்றால், தேவர்கள் மூவரில் நால்வரா முனி. தேவர்கள் மூவர்கள் யார் என்றால் அந்த மும்மூர்த்திகள், மும்மூர்த்திகள் என்று சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய பிரம்மா, திருமால், சிவன், இவர்கள்தான் மற்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவர்களாக சொல்லப்படுபவர்கள். மற்ற தேவர்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். அதனால் இவர்கள் புராணங்களில் எப்போதும் திரிமூர்த்திகள் என்று சிறப்பித்து சொல்லப்படுவார்கள். இவர்கள் தான் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் அந்த முத்தொழிலுக்கும் நாயகர்களாக இருப்பவர்கள். இவர்கள் தான் தலைமை கடவுளர் என்று நாம் புராணங்களில் வாசிக்கிறோம். இந்த வசிஷ்டர் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த மும்மூர்த்திகளுடன் நான்காம் மூர்த்தியாக சேர்த்து எண்ணத்தக்கவர், அந்த அளவிற்கு பெருமை வாய்ந்தவர் என்பதை கம்பர் இங்கு குறிப்பிடுகிறார். தேவர்கள் மூவரில் நால்வராம் முனி. தேவர்கள் அந்த மும்மூர்த்திகள் என்று மூன்று பேர் ஏற்கனவே இருக்கிறார்கள். அந்த மும்மூர்த்திகளுடன் இவரையும் சேர்த்து நால்வர் என்று சொல்லும்படியான தகுதி உடையவர் இவர். அப்படிப்பட்ட முனிவர் வந்து அங்கு சேர்ந்தார், அந்த ஆலோசனை மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார் என்று சொல்கிறார். மேலும் அந்த முனிவரை பற்றி சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், பூவரு புலன் கழல் பொருவில் மன்னவன் காவலில் ஆணையின் கடவுளாம் என தேவரும் முனிவரும் உணரும் முனி. தேவர்களும் முனிவர்களும் இந்த வசிஷ்டரை பற்றி என்ன உணர்கிறார்கள் என்றால், இந்த வசிஷ்டர் கடவுளை போன்றவர், ஆணையின் கடவுள், ஆணையிடக்கூடிய கடவுளை போன்றவர். யாருக்கு கடவுளை போன்றவர் என்றால், அந்த மன்னவனாகிய தசரதனுக்கு ஆணையிடக்கூடிய கடவுளை போன்றவர். அந்த அளவு தகுந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் வசிஷ்டர் என்று தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் உணர்ந்து மதிக்கும்படியானவர் வசிஷ்டர். அப்படிப்பட்ட வசிஷ்டர் வந்து சேர்ந்தார் என்று சொல்லுகிறார் கம்பர். பூவரு புலன்கழல் பொருவில் மன்னவன். அந்த முதல் வாசகம் தசரதனை சொல்லுகிற வாசகம். தசரதன் எப்படிப்பட்டவன் என்றால், பூவரு புலன் கழல் பொருவில் மன்னவன். பூ என்பது அழகு என்ற பொருளில் வரும். அழகு பொருந்திய பொன்னால் ஆன வீர கழல் பூண்ட. புலன் என்ற வார்த்தை பொன் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. இந்த புலன் என்ற வார்த்தையை இதற்கு முன்பு ஒரு 4-5 பாடலுக்கு முன்பு பார்த்தோம். புலம் பொறி தூவினர் என்று பார்த்தோம். அந்த மனச்சடங்கு செய்யும் போது நெற்பொறி இட்டு செய்த சடங்கை பற்றி சொல்லும் போது நெற்பொறியை புலம் பொறி என்று குறிப்பிட்டதை நாம் பார்த்தோம். அது பொன் போன்ற பொலிவுடன் காணப்பட்ட நெற்பொறி என்பதனால் புலம் பொறி என்று கம்பர் அங்கு சுட்டிக்காட்டியதை நாம் பார்த்தோம். ஆக அந்த புலம் அல்லது புலன் என்பது பொன்னை குறிக்கக்கூடிய வார்த்தை. புலன் கழல் என்றால் பொன்னால் ஆகிய கழல், பொன்னால் ஆகிய கழலை அணிந்த பொருவில் மன்னவன், இணையற்ற மன்னவன். பொருவுதல் என்றால் ஒப்பாதல் என்று அர்த்தம். பொருவு இல் என்றால் ஒப்பில்லாத மன்னவன். அழகு பொருந்திய பொன்னாலான வீர கழல் பூண்ட ஒப்பற்ற மன்னவனாகிய தசரதனுடைய காவலில், அவன் நடத்தக்கூடிய அந்த காவல் தொழிலில், அதாவது உலகத்தை எல்லாம் காக்கக்கூடிய அந்த அரசாட்சியில், ஆணையின் கடவுளாம் என அந்த தசரதனுக்கே ஆணையிடக்கூடிய கடவுள் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய வசிஷ்டர், அப்படி கடவுளாக இருக்கக்கூடியவர் என்று தேவரும் முனிவரும் உணரும். தேவரும் முனிவர்களும் உணர்ந்து மதிக்கக்கூடிய முனி, மணிக்கக்கூடிய அந்த வசிஷ்ட முனி வந்து எழுதினார். அந்த வசிஷ்ட முனிவர் தேவர் மும்மூர்த்திகளில் 4ஆம் மூர்த்தியாக எண்ணப்படக்கூடியவர். அப்படிப்பட்ட வசிஷ்ட முனிவர் வந்து எழுதினார் என்று வசிஷ்டரை பற்றி 2 செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, தசரதனுக்கு ஆணையிடக்கூடிய தசரதன் சக்கரவர்த்தி, அரசருக்கு அரசன், தனக்கு கீழாக எண்ணற்ற அரசர்களை கொண்டு அவர்களெல்லாம் தனக்கு அடங்கி இருக்கும்படியாக அவர்களையெல்லாம் மேலாதிக்கம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட தசரதனுக்கே ஆணையிடக்கூடிய கடவுள் போன்ற நிலையில் இருக்கக்கூடியவர் வசிஷ்டர். அது மாத்திரமல்ல, திரிமூர்த்திகளில் 4வது மூர்த்தியாக சேர்த்து எண்ணத்தக்கவர். அப்படிப்பட்டவர் வசிஷ்டர். அப்படிப்பட்ட வசிஷ்டர் வந்து சேர்ந்தார், அந்த ஆலோசனை மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார் என்று கம்பர் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, வசிஷ்டர் வந்து இந்த மும்மூர்த்திகளுக்கு அப்புறம் 4வது மூர்த்தின்னு சொல்றாரு கம்பர். அது போல வந்து தசரதனும் ஒரு ஒரு ஒரு என்னமோ சொல்லுவாள் என்னது, அவரை போல ஒரு ஒரு தர்மவான் சாஸ்திரவான் எல்லாமே ஒரு அரசன் முன்னாடி பார்த்திருக்கோம்ல, அதனாலதான் ஆமாமா, அது கடவுளே வந்து பாலகாண்டத்திலேயே தசரதனை பற்றி சொல்லக்கூடிய கடவுள் இடத்தில். திருமால் வந்து இவருக்கு மகனாக ஆமாமா, அவதரிக்க வந்தார், அதுதான் தசரதனின் பெருமை. சொல் அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுல இந்த பாடல்ல இந்த பொருவில் என்ற வார்த்தை கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை. அது இரண்டு வார்த்தைகளினுடைய சேர்க்கை. பொரு, அதை பிரிக்கும் போது பொருவு கூட்டல் இல் என்று பிரிக்க வேண்டும். பொருவுதல் என்றால் இணையாதல், பொருவு இல் என்றால் இணை இல்லாத என்று அர்த்தம். இணை இல்லாத மன்னவன், பொருவில் மன்னவன் என்றால் இணை இல்லாத மன்னவன். இந்த பொருவில் என்பதையே இன்னொரு விதமாகவும் பிரிக்கலாம், பொரு கூட்டல் வில் என்று பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் போது பொருதல் என்றால் தாக்குதல், தாக்குகின்ற வில்லை உடைய மன்னவன் என்ற ஒரு அர்த்தம் வரும். ஆக தமிழில் ஒரே வார்த்தையை வெவ்வேறு விதமாக பிரிக்கும் போது வெவ்வேறு பொருள் நாம் காணுகிறோம். அதுதான் தமிழினுடைய சிறப்பு, அந்த புணர்ச்சி இலக்கணத்தினுடைய சிறப்பு. பொருவு இல் மன்னன் என்றும் பிரிக்கலாம், பொரு வில் மன்னன் என்றும் பிரிக்கலாம், இரண்டு விதமாகவும் பிரிக்கலாம். அந்த மாதிரியாக அந்த சொற்றொடர் அமைப்பு அமைந்திருக்கிறது. பேர் எதுவும் சந்தேகம் இல்லையா? ஆ சரி, வசிஷ்டர் வந்து விட்டார். இன்னும் அநேக மந்திரிமார்கள் எல்லாம் அங்கு வருகிறார்கள். வந்த அந்த அமைச்சர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய தன்மை என்ன, அவர்களுடைய சிறப்பு என்ன என்பதை சில பாடல்களில் கம்பர் வரிசையாக சொல்லுகிறார். அவர் ஐயா அந்த இன்னொரு அமைச்சர்கள். சந்தேகம் ஐயா, ஆ சரி, இவர் வசிஷ்டரை வந்து மும்மூர்த்திகளுக்கு இணையாக கூறுவது அது மிகையாகப்படுகின்றது. சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்கள் எல்லாம் என்ன சொல்வது, அவரோடு இணையாக கூற வல்லவர் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அது எது எதற்காக இவ்வளவு அவரை மிகைப்படுத்த வேண்டும் ஆமா, என்கிறார்? அந்த அளவில் அவருடைய தவ பலம் இருக்கிறது. வசிஷ்டர் முனிவர் தானே, பொதுவாக அரசர்களையே இறைவனுக்கு இணையாக சொல்வார்கள். பொதுவாக அரசர்கள் பலரை, புலவர்கள் பலரும் திருமாலுக்கு இணையாக ஒப்பிட்டு பாடியிருப்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. சும்மா சாதாரண ஒரு ரெண்டு ஊரை ஆளக்கூடிய ஒரு ஜமீன்தாராக இருப்பார், அவரை பார்த்து நீ திருமாலின் அவதாரமே, திருமால் தான் இவ்வாறு வந்து இவ்வாறாக உன் நீயாக வந்து பிறந்திருக்கிறாய் என்றெல்லாம் புலவர்கள் பாடக்கூடிய வழக்கத்தை பார்க்கிறோம். அப்படிப்பா, அந்த ரீதியில் பார்க்கும்போது வசிஷ்டர் ஒரு மகா முனிவர், தவம் மிக்கவர், நல்ல மாண்பு மிக்கவர், ஆற்றல் மிக்கவர், எல்லா விதத்திலும் சிறப்பு வாய்ந்தவர். அவரை நாலாவது ஒரு மூர்த்தி என்று சொல்வது ஒன்றும் மிகையே கிடையாது. சாதாரண அரசர்களையே அவ்வாறு புலவர்கள் பாடும்போது வசிஷ்டர் அவ்வாறு பாடுவதற்கு உரியவர் தான். அதில் நாம் ஆச்சரியப்படுவதற்கு, சரியா. அது புலவர்கள் பொதுவாக யாரையாவது உயர்த்தி பாட வேண்டும் என்றால் அளவுக்கு அதிகமாக உயர்த்தி பாடி விடுவார்கள். அது அவர்களுடைய வழக்கம்தான். அதாவது ஒரு புலவர் பாடுகிறார், நான் ஒருவனை பற்றி கர்ணனே அவன் எதுவும் கொடுக்கவே மாட்டான். ஆனால் அவனை நான் கர்ணன் என்று புகழ்ந்தேன். அவன் ஒரு கோழை, ஆனால் அவனை வீரத்தில் புலி என்று புகழ்ந்தேன். அவன் கல்வியறிவே அற்றவன், ஆனால் அவனை நான் மிகச்சிறந்த கல்விவான் என்று புகழ்ந்தேன். இப்படி அவனிடம் இல்லாத தன்மையெல்லாம் நான் ஏற்றி ஏற்றி அவனை புகழ்ந்தேன். அப்படி இல்லாததை இருப்பதாக சொல்லி நான் அவனை புகழ்ந்தேன். அவன் கடைசியில் என்ன செய்தான் தெரியுமா? அவன் இருப்பதே இல்லை என்று சொல்லிவிட்டான். அவன் ஏதாவது எனக்கு பொருள் கொடுத்து உதவுவான் என்று நான் அவனிடம் சென்றேன். அவனிடம் பொருள் இருக்கிறது, நான் இல்லாததை அவனிடம் இருப்பதாக நான் சொன்னேன், அவன் இருப்பதே இல்லை என்று சொல்லிவிட்டான். என்னிடம் பொருளே இல்லை என்று சொல்லிவிட்டான், சொல்லி என்னை திருப்பி அனுப்பிவிட்டான் என்று ஒரு புலவர் பாடியிருக்கிறார். இப்படி புலவர்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி பாடுவார்கள். இங்கு வசிஷ்டரை பாடியது ஒன்றும் ஆட்சேபத்துக்குரியதும் அல்ல, ஆச்சரியத்துக்குரியதும் அல்ல. வசிஷ்டர் அதற்கான தகுதியுடையவர் தான். அது இந்த பாடலுக்கு அப்புறம் அந்த அமைச்சர்களுடைய தன்மைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை சில பாடல்களில் வரிசையாக கம்பர் சொல்லி வருகிறார். அதில் நமக்கு குறிப்பாக ஒரு செய்தியை கம்பர் அறிவுறுத்துகிறார். அரசியலில் இருப்பவர்கள் எல்லோரும் உள்வாங்கி இதயத்தில் நிறுத்தி கொள்ளக்கூடிய கருத்துக்கள் அமைந்த பாடல்கள் அவை. அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கம்பர் அங்கு அறிவுறுத்தி விடுகிறார். தசரதனுடைய அமைச்சர்கள் அப்படி இருந்தார்கள் என்று சொல்வதன் மூலம் எந்த அரசனுடைய அமைச்சர்களும் அவ்வாறுதான் இருக்க வேண்டும். அது மன்னர் ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் ஆனாலும் சரி, இப்போது மக்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆனாலும் சரி, அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அந்த தேசம் செழிக்கும். அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருந்தால், ஒரு அமைச்சரவையில் அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருந்தால் அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கும். மாறாக அமைச்சர்கள் இருந்தால் அந்த ஆட்சி மக்களுக்கு விரோத ஆட்சியாக மாறிவிடும் என்பதை கம்பர் குறிப்பாக நமக்கு புலப்படுத்தி இருக்கிறார். இந்த பாடல்களில் பல பாடல்கள் இருக்கின்றன. ஒரு சில பாடல்களை மட்டும் இந்த தோப்பாசிரியர் எடுத்து கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு பாடல் இந்த 112வது பாடல். அந்த அமைச்சர்களுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறது. குளமுதல் தொன்மையும் கலையின் குப்பையும் பலமுதல் கேள்வியும் பயனும் எய்தினார். நலமுதல் நலியினும் நடுவு நோக்குவார். சலமுதல் அறுத்தரும் தருமம் தாங்கினார். முதலில் அந்த அமைச்சர்களுடைய தன்மைகளை சொல்லும் போது குலம் முதல் தொன்மை என்ற சொற்றொடரை கம்பர் பிரயோகித்திருக்கிறார். நல்ல குலத்தில் நல்ல குடி பிறந்திருக்க வேண்டும். இந்த தசரதனுடைய அமைச்சர்கள் எல்லாம் நல்ல குலத்தில் பிறந்தவர்களாக தொன்று தொட்டு தங்களுக்கென்று ஒரு நற்பெயர் வாய்ந்த குடியில் பிறந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்லுகிறார். குலம் முதல் தொன்மை, முதல் தொன்மை மிக பழங்காலத்திலிருந்தே மிக பழங்காலத்திலிருந்தே அவர்களுடைய அந்த குலச்சிறப்பு தொடர்ந்து வருகிறது என்பதை சொல்லுகிறார். குலம் முதல் தொன்மையும், கொஞ்சம் இருங்க, யாரோ கதவை தட்டுகிறார்கள், யார் என்று பார்த்துவிட்டு வருகிறேன். ஆரம்பிக்கலாம். முதலில் அவருடைய தன்மை, அவர்களுடைய தன்மை என்னவாக இருந்தது என்றால், நல்ல குடிப்பிறப்பில் தொன்று தொட்டு வரக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இவர்களுடைய தகப்பன், தகப்பனுக்கு தகப்பன், முப்பாட்டன் என்றெல்லாம் இவர்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் மிகச்சிறந்த அறம் சார்ந்தவர்களாகவும் நல்ல வாழ்க்கை நெறியை பின்பற்றியவர்களாகவும் இருந்தார்கள். இந்த அமைச்சரும் அதனால் அந்த தன்மை உடையவர்களாகவே இருப்பார்கள். எனவே அந்த குலமுதல் தொன்மை என்பது முதலாவதாக கம்பரால் குறிக்கப்படுகிறது. பொதுவாக நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த தன்மை இயல்பாக அவர்களுடைய இரத்தத்திலேயே கலந்ததாக இருக்கும். அதை நாம் மரபணு என்று கூட நாம் சொல்லலாம். இந்த காலத்திற்கு ஏற்றபடி மரபணு ரீதியாக, சரி, மரபணு ரீதியாக அவரவர்களுக்கு அவர் ஒரு சில தன்மைகள் வந்து விடுகிறது. நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பிலேயே அந்த தன்மைகள் அமைந்திருக்கும். அபூர்வமாக சில நேரங்களில் மாறி போகலாம். ஆனால் பெரும்பாலும் தொன்று தொட்ட ஒரு நல்ல பாரம்பரியத்தில், நல்ல ஒரு வாழ்க்கை முறையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய அந்த மூதாதையர்களுடைய அந்த பண்புகளை தொடர்ந்து அனுஷ்டிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை நாம் நடைமுறையிலும் பார்க்கிறோம். சிலர் தங்களுடைய தகப்பனாருடைய, தங்களுடைய பாட்டனாருடைய அந்த பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நேர்மைக்கு புறம்பாக போக மாட்டார்கள். நேர்மைக்கு புறம்பாக போக வேண்டிய அந்த சூழல் வரும்போது கூட, எங்கள் தந்தை கட்டி காத்த இந்த மரபை, எங்கள் பாட்டன் காப்பாற்றிய இந்த அறத்தை நான் கைவிடக்கூடாது என்று அதில் உறுதியாக இருப்பார்கள். ஆக தசரதனுடைய அமைச்சர்களில், அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்களில் எல்லோரும் முதலில் இந்த தன்மை பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த சிறந்த குடிப்பிறப்பில் தோன்றியவர்களாக இருந்தார்கள். தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த தொன்மை சிறப்பு உடையவர்களாக இருந்தார்கள். குலம் சார்ந்து வரக்கூடிய அந்த தொன்மை சிறப்பு பெற்றவர்களாக இருந்தார். அதை முதலில் சொல்கிறார், குலம் முதல் தொன்மையும். அடுத்து கலையும் குப்பையும். கலை என்றால் சாஸ்திரங்கள், பல்வேறு துறை சொல்கிறோம் அல்லவா, பல்வேறு கலைகள். அக்கலை என்பதற்கு ஒவ்வொரு துறையையும் சொல்லலாம். கலை என்றால் நூல்கள் என்றும் சொல்லலாம். கலை என்பதற்கு வெவ்வேறு பொருள் உண்டு. கலை என்றால் கல்வி என்று பொதுவான ஒரு பொருளும் உண்டு. எல்லாவற்றையும் நாம் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த கலைகள் எல்லாம் கற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பல்வேறு கலைகள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். குப்பை என்றால், நாம் இப்போது குப்பை என்பதற்கு வீணான பொருளைத்தான் குப்பை என்று பயன்படுத்துகிறோம். குப்பை என்பதற்கு மிகுதி, அளவுக்கு அதிகமாக ஒன்று இருந்தால், கூட்டமாக ஒன்று இருந்தால் குப்பை என்று சொல்வோம். உப்பின் குப்பை என்றெல்லாம் சொல்வார்கள். உப்பு கூட்டமாக குவித்து வைக்கப்பட்டிருந்தால் அது உப்பின் குப்பை. ரத்தினங்கள் குவியலாக வைக்கப்பட்டிருந்தால் மணியின் குப்பை என்று சொல்வார்கள். மணியின் கூட்டம். இதெல்லாம் இலக்கியத்தில் குப்பை என்பது கூட்டம் என்ற பொருளில், மிகுதி என்ற பொருளில் பல இடங்களில் நாம் பயின்று வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கும் மிகுதி என்ற பொருளில் வந்திருக்கிறது. கலையின் குப்பையும், கலையின் மிகுதி. பல்வேறு கலைகள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். வெறும் ஒற்றை அறிவு மட்டும் பெற்றவர்களாக இல்லை. இப்போது கல்வி முறை என்பது, கல்வியில் ஒரு துறை சார்ந்து கற்றவர்கள் அந்த துறை சார்ந்து மட்டுமே பெரும்பாலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மற்ற துறை சார்ந்து அவர்களுக்கு விஷயங்கள் அறிமுகம் இல்லாததாக இருக்கிறது. அவர்கள் மற்ற விஷயங்கள் சார்ந்து அஞ்ஞானமுடையவர்களாகவே பெரும்பாலும் இருக்கிறார்கள். ஆனால் ஏதாவது ஒன்றில் ஆழங்கண்டிருக்க வேண்டும், மற்றவற்றை பற்றி பரவலாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தகுதி உடையவர்கள்தான் பொறுப்பில் இருக்கத்தக்கவர்கள். ஒன்றை மட்டுமே அறிந்தவர்கள் எப்போதும் ஒற்றை கோணத்தில் மட்டுமே சிந்திப்பார்கள். பல்வேறு துறை சார்ந்த அறிவு பெற்றிருப்பவர்கள் எல்லா துறை சார்ந்தும் விஷயங்களை தீர ஆலோசித்து அரசனுக்கு அறிவுரை கூறக்கூடிய தகுதி உடையவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த அமைச்சர்கள் கலையின் குப்பை பெற்றிருந்தார்கள், குப்பையை பெற்றிருந்தார்கள், கலையின் கூட்டத்தையே தங்களுக்கு சொந்தமாக பெற்றிருந்தார்கள் என்று கம்பர் சொல்லுகிறார். கலையும் குப்பையும் பல முதல் கேள்வியும் அடுத்து கேள்வி ஞானம் உடையவர்களாகவும் இருந்தார்கள். தாங்களாக சாஸ்திரங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து கற்றவர்களாக அவர்கள் இருந்தது மாத்திரமல்லாமல் கற்றவர்கள் வாயிலாக கேட்டறிந்த கேள்வி ஞானம் பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். பல முதல் கேள்வியும் பலவிதமான முதன்மையான அந்த கேள்வி ஞானமும் பயனும் ஏதினார். அதன் பயனாகிய அந்த அனுபவ அறிவையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். வெறும் சாஸ்திர அறிவு படித்து படித்து வரக்கூடிய அந்த படிப்பறிவு மட்டுமல்லாமல் கேள்வி ஞானம் மட்டுமல்லாமல் அவற்றின் பயனாகிய அந்த பட்டறிவு அவற்றை அனுபவத்தில் பயன்படுத்தி அதன் மூலம் பெற்ற அந்த அனுபவ அறிவு அதையும் அவர்கள் அடைந்திருந்தார்கள். கேள்வியும் பயனும் எய்தினார். அடுத்து மேலும் சொல்லுகிறார் கம்பர், அதுதான் மிக முக்கியமானது. அந்த மூன்றாவது அடிதான் மிக முக்கியமானது. அமைச்சர்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டியது. மற்றது ஏற்கனவே சொன்னதில் கூட கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கலாம். ஒருவர் சிறந்த குடி பிறக்காமல் சாதாரணமான ஒருவராக கூட இருக்கலாம். ஒரு சாதாரண அடித்தள குடும்பத்தில் இருந்து கூட அவர் வந்திருக்கலாம். அந்த பெற்றோர்களுடைய சிறப்பெல்லாம் அவருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய தகுதியை உயர்த்தி இருக்கலாம். அவருடைய தகுதியின் அடிப்படையில் கூட அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அது தவறு கிடையாது. அந்த விஷயங்கள், அந்த அறிவு, கலைத்துறை சார்ந்த அறிவு, பல்வேறு கலைகள் தெரியாவிட்டாலும் சில குறிப்பிட்ட கலைகள் மட்டும் தெரிந்தால் கூட பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்ற விஷயங்களில் கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கலாம். ஆனால் இந்த மூன்றாவது அடியில் சொல்லப்படக்கூடிய விஷயம் மிக முக்கியமானது. இந்த ஒரு விஷயம் இல்லாவிட்டால் அவர் அமைச்சராக இருப்பதற்கான தகுதியே இல்லாமல் போய்விடுவார். ஆனால் இந்த ஒரு விஷயம் இல்லாதவர்கள்தான் இப்போது பெரும்பாலும் இந்த காலத்தில் அந்த அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார் கம்பர் என்றால், நலமுதல் நலியினும் நடுவு நோக்குவார். எப்போதும் நடுநிலையில் இருக்க வேண்டும் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். அரசனுக்கு உகந்ததை உகந்ததை அரசனுக்கும் அரசாட்சிக்கும் நன்மை தரக்கூடியது, மக்களுக்கு நன்மை தரக்கூடியது எது என்று ஆராய்ந்து நடுநிலையில் இருந்து எப்போதும் சொல்ல வேண்டும். நடுநிலை பிறழ்ந்து அமைச்சர்கள் எப்போதும் ஆலோசனை சொல்லவே கூடாது. தங்களினுடைய நன்மைகள் அடியோடு கெட்டு போனாலும், நலம் முதல் நலியினும், நலிதல் என்றால் கெட்டு போதல் என்று அர்த்தம். நலிவுற்றிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, நலிதல் என்றால் கெட்டு போதல். நலம் முதல் நலியினும் தங்களினுடைய நன்மை முதல் நலியினும் அடியோடு முதலோடு கெட்டு போனாலும் கூட, அழிந்து போனாலும் கூட, தங்களுக்கு வரக்கூடிய நன்மை அடியோடு கெட்டு போனாலும் கூட நடுவு நோக்குவார். நடுநிலையை மட்டுமே நோக்கி ஆலோசனை சொல்லுவார்கள். தாங்கள் கூறக்கூடிய ஒரு ஆலோசனையால் தங்களுடைய நன்மை அத்தனையும் முற்றிலுமாக அழிந்து போனாலும் கூட நடுநிலையில் நின்று அந்த நடுநிலைப்படி எது கூறப்பட வேண்டுமோ அதை மட்டுமே அவர்கள் நோக்கி கூறுவார்களே தவிர, நடுநிலை பிறழ்ந்து ஒரு பட்சமாக சார்ந்து அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அரசனுக்கு இவற்றை சொன்னால் அரசன் தங்களை மெச்சிக்கொள்வான், தங்களுடைய பதவியை மேலும் உயர்த்துவான், தங்களுக்கு மேலும் பொன் பொருளை அள்ளி கொடுப்பான் என்று கருதி எதுவும் சொல்ல மாட்டார்கள். நடுநிலையில் நின்று எது நியாயமோ எது தர்மமோ அதை மட்டுமே அவர்கள் நோக்குவார்கள், நோக்கி அரசனுக்கு ஆலோசனையாக சொல்லுவார்கள். அந்த தன்மை உடையவர்களாக இருந்தார்கள் அந்த அமைச்சர்கள் என்று கம்பர் இந்த மூன்றாவது அடியில் சொல்லுகிறார். இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இப்போது பெரும்பாலும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன சொன்னாலும், என்ன தவறு செய்தாலும் அதற்கு ஒத்து ஊதுபவர்களாகத்தான் அந்த கட்சியில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் பெரும்பாலும். அந்த கட்சியில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, அந்த கூட்டணி கட்சியில் இருப்பவர்களும் அந்த முதன்மை கட்சிக்குரிய தலைவர் என்ன செய்தாலும் அதற்கு ஆதரவாக, அவர் தவறே செய்தாலும் அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களாக இருப்பதை நாம் இப்போது பார்க்கிறோம். ஆனால் அமைச்சர்கள் அந்த நிலையில் இருக்கக்கூடிய கூடாது. அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்கள், அரசன் தவறு செய்தால் நடுநிலையில் இருந்து அதை சுட்டி காட்ட வேண்டும். அப்படி சுட்டி காட்டும் போது அந்த பதவியே பறிக்கப்பட்டாலும் பறிக்கப்பட்டு விடலாம். அப்படி பறிக்கப்பட்டாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் எப்போதும் நடுநிலையில் இருந்து சரியான கருத்தைத்தான் அமைச்சர்கள் அரசனுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அந்த அமைச்சர்கள் இருந்தார்கள், தசரதனுடைய அமைச்சர்கள் இருந்தார்கள் என்று கம்பர் சொல்லுகிறார். அடுத்து மேலும் சொல்லுகிறார், சலம் முதல் அறுத்து அரும் தருமம் தாங்கினார். அரும் தருமம் தாங்கினார், அரிய தருமத்தையே எப்போதும் அவர்கள் தாங்கி பிடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் தாங்கி செயல்பட்டு கொண்டிருப்பது தர்மம் சார்ந்துதான். தர்மத்தை தான் அவர்கள் தாங்கி பிடித்தார்கள், வேறு எதையும் அவர்கள் நோக்கவில்லை. அரிய தர்மத்தையே காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தையே அவர்கள் மனத்தில் தாங்கி இருந்தார்கள். அது சார்ந்தே அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது, வேறு எதுவும் அவர்களுடைய சிந்தையில் இல்லை. அவர்களுடைய மனத்தில் எப்போதும் அறச்சிந்தனையே இருந்தது, அந்த தர்மத்தையே அவர்கள் மனதில் தாங்கி இருந்தார்கள் என்பதை அந்த இறுதி அறையில் கம்பர் சொல்லுகிறார். அரும் தர்மம் தாங்கினார், சலம் முதல் அறுத்து. சலம் என்ற வார்த்தை இரண்டு மூன்று பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை. சலம் என்றால் கோபம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது, சலம் என்றால் வஞ்சனை என்ற ஒரு பொருள் இருக்கிறது, சலம் என்றால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய அந்த கபடு என்ற ஒரு பொருள் இருக்கிறது. எந்த பொருள் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த எதிர்மறை உணர்வுகள், அந்த எதிர்மறையான உணர்வுகளை எல்லாம் முதலோடு அறுத்து, அடியோடு அறுத்து எரிந்துவிட்டு தர்மத்தையே தங்களுடைய மனத்தில் எப்போதும் அவர்கள் தாங்கி இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களாக அந்த அமைச்சர்கள் இருந்தார்கள் என்று இந்த பாடலில் சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். நல்ல குடிப்பிறந்தவர்களாக இருந்தார்கள், தொன்று தொட்டு அந்த பாரம்பரிய பெருமை அவர்களுக்கு இருந்தது. அடுத்து பல்வேறு சாஸ்திர அறிவு பெற்றிருந்தார்கள், கேள்வி ஞானம் பெற்றிருந்தார்கள், அவற்றின் பயனாகிய பட்டறிவு அவர்களுக்கு இருந்தது, அனுபவ அறிவு அவர்களுக்கு இருந்தது. தங்களுடைய நலம் கெடுவதாக இருந்தாலும் நடுநிலையில் இருந்தே எப்போதும் அவர்கள் எதையும் நோக்கி ஆலோசனை சொல்லுவார்கள். கோபம், பஞ்சகம், கபடம் முதலிய அந்த தீய குணத்தையெல்லாம் அடியோடு அறுத்து எரிந்துவிட்டு தர்ம சிந்தனையையே தங்களுடைய மனத்தில் அவர்கள் தாங்கி இருந்தார்கள். இப்படியாக அந்த அமைச்சர்கள் இருந்தார்கள் என்று கம்பர் சொல்லுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய திரண்ட பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சலம், அந்த சலனம் அந்த அர்த்தத்துல வருதா? சலம் அது சலனம் ரெண்டுமே வட சொல் தான். சலம் சலனம் என்பது ரெண்டுமே வட சொல் தான். அந்த சலனம் என்பது அசைவு என்ற பொருளில் வருகிறது. சலனப்படுதல், மனம் உறுதியாக இல்லாமல் சலனப்படுதல் என்று நாம் சொல்வோம். அது ஒரு வேறு வார்த்தை, இது தனி வேறு வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு வேறு பொருள், இதற்கு வேறு பொருள். இதற்கு எதிர்மறை பொருள். அதற்கு சலனம் என்பதோ எதிர் சலனப்படுதல், அது கொஞ்சம் அசைவுத்தன்மை தான். அது அதில் அதிகமான எதிர்மறை தன்மை இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டுக்கும் ஒருவேளை வேர் ஒன்றாக இருக்கலாம். அது சம்ஸ்கிருத வார்த்தை என்பதனால் அதனுடைய வேர் எதில் இருந்து வந்தது என்று உணர முடியவில்லை. அதே போல பல முதல் கேள்வின்னு சொல்ல, அதை இதுல இந்த முதல்ன்றது என்ன அர்த்தத்துல வருது? பல முதல் கேள்வினா அந்த ஆதாரமான முதல் என்பது மூன்று நான்கு இடங்களிலும் முதல் முதல் என்ற வார்த்தை வருகிறது. குல முதல், அந்த குல முதல் என்பதில் முதல் என்பது ஆதிகாலம், ஆதியிலிருந்தே ஒரு குடும்பம் மிகவும் பழங்காலத்திலிருந்தே சிறப்புக்குரியதாக இருந்தது என்பதை சொல்வதற்காக அந்த முதல் என்ற வார்த்தையை முதலடியில் பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்து பல முதல் கேள்வி, அந்த முதல் என்பதில் ஆதாரமானது, முதலானது, முதல் தரமானது, முதன்மையானது, எது முக்கியமானதோ அது என்ற பொருளில் அங்கு வருகிறது. அங்கு அந்த பல முதல் என்பதில் அந்த முதல் என்பது முக்கியமானது, ஆதாரமானது என்ற பொருளில் வருகிறது. அடுத்து நல முதல் என்பதில் அந்த முதல் என்பது அடியோடு நலம் முதல் நலியினும், தங்களுடைய நன்மை அடியோடு நலிந்து போனாலும் என்ற பொருளில் வருகிறது. முதல் என்பது அடியை குறிக்கிறது, அடி அடியோடு அந்த பொருளில் வருகிறது அங்கு. அடுத்து சலம் முதல் அறுத்து, அங்கு அந்த அடியோடு, சலத்தை அடியோடு அறுத்து, முதலோடு அறுத்து, அந்த முதலில் தோன்றுவது தானே அடி. இப்போ வேர் என்று சொல்கிறோம் அல்லவா, வேர் என்று கூட பொருள் எடுத்துக்கொள்ளலாம். வேர் தானே ஒரு தாவரத்தினுடைய முதலாக இருக்கிறது, அடியாக இருக்கிறது. அந்த சலம் முதலிய அந்த எதிர்மறை உணர்வுகளை அடியோடு அறுத்து, வேரோடு அறுத்து, அருண் தர்மம் தாங்கினார், அரிய தர்மத்தை தங்களுடைய நெஞ்சில் தாங்கினார். ஆக அந்த முதல் என்ற வார்த்தையை நான்கு அடிகளுமே அமைத்திருக்கிறார் கம்பர். நன்றி. இன்னும் ஒரு பாடல் பார்க்க முடியுமா இன்னைக்கு? இல்லை ஆ இருக்குது. பார்த்துருங்க, ஆ பார்த்துருங்க. அடுத்த பாடலும் அந்த அமைச்சர்களுடைய சிறப்புத்தன்மையை சொல்லக்கூடிய பாடல் தான். காலமும் இடனும் ஏற்ற கருவியும் தெரிய கற்ற நூலுற நோக்கி தெய்வம் நுனித்தரம் குனித்த மேலோ சீலமும் புகழ்க்கு வேண்டும் செய்கையும் தெளிந்து கொண்டு பால்வரும் உறுதியாவும் தலைவர்க்கு பயக்கும் நீரார். இந்த பகுதியில் பெரும்பாலும் கம்பர் திருக்குறளில் அமைச்சு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு செய்யுள்களை அமைத்திருக்கிறார். ஒரு திருக்குறள், அமைச்சு என்ற அதிகாரத்தில் உள்ள ஒரு திருக்குறள், கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு என்று ஒரு திருக்குறள் வருகிறது. மற்ற பாடல்களிலெல்லாம் கருத்தை எடுத்துக்கொண்டு வார்த்தைகளை மாற்றி கம்பர் பாடினார். அந்த திருக்குறளில் உள்ள அமைச்சு என்ற அந்த அதிகாரத்தில் இடம்பெற்ற அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு இவரும் இன்னும் கருத்துக்களை செம்மைப்படுத்தி அதில் சேர்த்து பாடல்களை அமைத்திருந்தார். இந்த பாடலில் அந்த திருக்குறளில் உள்ள சில சொற்களையே அப்படியே எடுத்து பிரயோகித்திருக்கிறார். காலம் கருவி என்றெல்லாம் அந்த திருக்குறளில் வரக்கூடிய சொற்கள், காலம் கருவி செய்கை என்றெல்லாம் வருகிறது, அந்த சொற்களை எல்லாம் அப்படியே எடுத்து இதில் பயன்படுத்துகிறார். காலமும் இடனும் ஏற்ற கருவியும் தெரிய கற்ற நூல் உற நோக்கி தெய்வம் நுனித்தரம் குனித்த மேலோ சீலமும் புகழ்க்கு வேண்டும் செய்கையும் தெளிந்து கொண்டு பால்வரும் உறுதியாவும் தலைவர்க்கு பயக்கும் நீரார். ஐயா, அமைச்சுன்னா என்ன ஐயா? அமைச்சர் என்பதைத்தான் அமைச்சு என்று அஃறிணை சொல்லால் திருவள்ளுவர் திருவள்ளுவர் குறித்திருக்கிறார். இப்போது அரசன் என்பதே அரசு என்று சொல்கிறோம் அல்லவா, ஒரு அரசனை அரசு என்றும் நாம் சொல்லலாம். அரசு என்பது அஃறிணை சொல், அது சொல்லால் அஃறிணை பொருள் தெரிகிறது, ஆனால் உயர்திணையை கூட அரசு என்று சொல்லலாம். அரசு என்று பெயர் உடையவர்கள் கூட இருக்கிறார்கள். ஒரு அரசனை பார்த்து அரசே என்றெல்லாம் விழித்து பேசுவதை நாம் காண்கிறோம். அரசு என்பது சொல் ரீதியாக அக்ரிணி சொல், ஆனால் அதை உயர்திணைக்கும் நாம் பயன்படுத்துகிறோம். அதை போலத்தான் அமைச்சன் என்பதை அமைச்சு என்றும் நாம் சொல்லலாம். அதுவும் அக்ரிணை சொல்லாக இருந்தாலும் கூட அது உயர்திணைக்கும் பயன்படுத்தலாம். அந்த இடத்து அதாவது உயர்திணையையும் அமைச்சு என்று சொல்லலாம், அந்த இடத்தில் அந்த அதிகாரத்தில் அமைச்சு என்பது அமைச்சு தன்மை, அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தன்மை, அது அக்ரிணியாகவே கம்பர் பயன்படுத்தி இருக்கிறார். இது வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். அமைச்சு அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தன்மையை, தன்மை எப்படிப்பட்டது என்பதை அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுவதனால் அந்த அதிகாரத்திற்கு தலைப்பே அவர் அமைச்சு என்று அக்ரிணி சொல்லால் குறித்திருக்கிறார். அது சரிங்க. அதை உயர்தனைக்கும் பயன்படுத்தலாம், தவறில்லை. எப்படி அரசு என்ற சொல்லை உயர்தனைக்கு பயன்படுத்துகிறோமோ, அரசு என்ற சொல் அக்ரிணி சொல்லாக இருந்தாலும் உயர்தனைக்கு பயன்படுத்துகிறோமோ, அதை போல அமைச்சு என்பதையும் உயர்தனைக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அங்கு திருவள்ளுவர் அந்த அமைச்சர்களுடைய தன்மையை குறிப்பதற்கு அந்த அதிகாரத்தை கையாண்டு இருப்பதனால் அந்த பொருளிலேயே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கு அமைச்சு என்பது அமைச்சருடைய தன்மை என்ற பொருளில் வந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலமும் இடனும் ஏற்ற கருவியும் தெரிய கற்ற நூல் உற நோக்கி, முதலில் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் காலமும் இடமும் அறிந்து செய்ய வேண்டும். அது மிக முக்கியமானது. காலம் நமக்கு சாதகமாக இருக்கிறதா, இடம் தனக்கு சாதகமாக இருக்கிறதா? காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இந்த காலம் அறிதல் இடம் அறிதல் என்றெல்லாம் திருக்குறளில் தனித்தனி அதிகாரங்களே சொல்லப்படுகின்றன. அது மிக முக்கியமானது என்று வள்ளுவர் கருதி அவற்றிற்கெல்லாம் தனியான அதிகாரமே ஒதுக்கி வைக்கிறார். ஏனென்றால் வெற்றி என்பது வெறுமனே ஒருவனுக்கு இருக்கக்கூடிய பலத்தால் தீர்மானிக்கப்படக்கூடியதல்ல. அந்த பலத்தை அவன் காலம் அறிந்தும் இடம் அறிந்தும் எப்படி பிரயோகிக்கிறான் என்பதை பொறுத்துதான் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. காலமும் இடமும் அறியாமல் செய்யக்கூடிய காரியம் கெட்டு போய்விடும். எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அவன் தோல்வியை தழுவி விடுவான். இரண்டாவது உலகப் போரின் போது ஹிட்லர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டே சென்றார். பல நாடுகளை பிடித்து கொண்டே சென்றார். ரஷ்யாவிற்குள் அவர் இடம் தெரியாமல் நுழைந்து விட்டார், காலம் அறியாமல் நுழைந்து விட்டார். அங்கு கடுமையான குளிர் இருந்தது. அந்த இடம் ஹிட்லருடைய இராணுவ வீரர்களுக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய இடமாக இல்லை. அந்த கால சூழலும் அவர்களுக்கு ஒத்து வரவில்லை. அதனால் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். அவர்கள் காலமும் இடமும் தெரியாமல் அந்த ரஷ்யா எல்லைக்குள் நுழைந்ததுதான் அவர்களுடைய தோல்விக்கு பிரதான காரணம் என்று வரலாற்று நூல்களில் நாம் வாசிக்கிறோம். இதை வள்ளுவர் உணர்ந்து இருக்கிறார். காலமும் இடமும் மிக முக்கியம் வெற்றி பெறுவதற்கு. எந்த காரியத்திற்கும், போர் என்று மட்டுமல்ல, எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அது காலத்துக்கு ஒத்து வரக்கூடியதா, அது அந்த இடத்திற்கு ஏற்றதா என்றெல்லாம் அறிந்து செய்தால்தான் அது பலன் தரும். இல்லாவிட்டால் பலன் தராது. விவசாயம் செய்பவர்கள் கூட எந்த காலத்தில் எதை விதித்தால் பலன் தரும் என்று அறிந்துதான் வேளாண்மையை செய்கிறார்கள். இல்லாவிட்டால் அந்த விதை சரியான பலனை தராது. எதை செய்வதாக இருந்தாலும் காலம் தெரிய வேண்டும், இடம் தெரிய வேண்டும். இந்த அமைச்சர்கள் காலம் இடம், இடம் என்பது இடன் என்று வந்திருக்கிறது. அது அப்படி வரும். வளம் என்பது வளன் என்று வரும். மரம் என்பது மரன் என்று வரும். சில இடங்களில் அப்படி போலி எழுத்து வரும். அந்த மாதிரி வந்திருக்கிறது. இடம் என்பதைத்தான் இடன் என்று குறித்திருக்கிறார். காலமும் இடனும் ஏற்ற கருவியும், ஒரு செய்கையை செய்வதற்கு கருவி தேவை. எது எதை வைத்து அந்த காரியத்தை நிறைவேற்றலாம், அதற்கான தகுந்த கருவிகள் தம்மிடம் உள்ளனவா, தகுந்த ஆள்பலம் இருக்கின்றனவா, தகுந்த செல்வம் இருக்கின்றனவா, இன்னும் இதர துணை கருவிகள் எல்லாம் இருக்கின்றனவா என்பதை தீர்மானித்துவிட்டு தான் ஒரு செயலில் இறங்க வேண்டும். இவற்றையெல்லாம் மிக விரிவாக வள்ளுவர் பேசியிருக்கிறார். நீங்கள் பொருள்பாலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த லௌகீகத்தில் மிகப்பெரிய உச்சம் தொடுவதற்கான வழிவகைகள் அத்தனையும் வள்ளுவர் பெருமான் சொல்லியிருப்பார். இப்போது மேலை நாட்டில் சுய முன்னேற்ற நூல்கள் எத்தனையோ அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை பலரும் வாசிக்கிறார்கள். ஆனால் வள்ளுவனை விட சிறந்த வாழ்க்கை பாடம் போதிக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம். அந்த அளவிற்கு வள்ளுவர் மிக தெளிவாக வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களையும் பேசியிருக்கிறார். நீங்கள் மேலை நாட்டு நூல்களில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், முட்டுங்கள், மோதுங்கள், முன்னே போங்கள், நீ உங்களால் வெற்றி பெற முடியும், இவ்வாறு செயல்படுங்கள், அவ்வாறு செயல்படுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லாமல் விட்டிருப்பார்கள். மேலை நாட்டு சுய முன்னேற்ற நூல்களில் பெரும்பாலும் அதை நீங்கள் பார்க்க முடியாது. அது என்னவென்றால் ஊழ்வினை. ஊழ்வினை என்ற ஒன்று இருக்கிறது, விதி என்ற ஒன்று இருக்கிறது. அது நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் சில நேரங்களில் நம்முடைய முயற்சி பலன் தராதபடி இடையே குறுக்கிட்டு நமக்கு தோல்வியை தந்துவிடக்கூடும். அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வள்ளுவர் அதையும் சொல்லி இருக்கிறார். அதுதான் வள்ளுவருடைய சிறப்பு. வெறுமனே நீங்கள் முன்னேறுங்கள், முயன்று போராடுங்கள், வெற்றி அடையலாம் என்று மட்டுமே சொல்வதோடு நின்று விடாமல், ஊழ்வினை என்ற ஒன்றும் இருக்கிறது, அதையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அது உங்களுடைய முயற்சியை விட தீவிர சக்தி வாய்ந்தது, சில நேரங்களில் உங்கள் முயற்சியெல்லாம் அது தவிடுபொடி ஆக்கிவிடும், அப்படி ஆக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். இந்த திருக்குறளை வாசித்து வாழ்க்கை பாடம் கற்ற ஒருவனுக்கு இந்த ஊழ்வினை கருத்தெல்லாம் மனத்துக்குள் இருப்பதனால் வாழ்க்கையில் எதிர்பாராத தோல்வி வரும்போது கூட அவன் மன தைரியத்தோடு எதிர்கொள்வான், எதிர்நீச்சல் போட்டு அதை சாதாரணமாக கடந்து போய்விடுவான். ஆனால் இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு உண்மை இருப்பதை புரியாதவர்கள், வெறும் மேலை நாட்டு மேற்கத்திய அந்த சுயமுன்னேற்ற நூல்களை மட்டுமே வாசித்தவர்கள், வாழ்க்கை முழுக்க தங்கள் கையில்தான் இருப்பதாக தீர்மானித்து கொண்டு அந்த நம்பிக்கையிலேயே இருப்பவர்கள், எதிர்பாராத விதத்தில் தோல்வியோ சிக்கல்களோ வரும்போது நொறுங்கி போய்விடுவார்கள். தங்களுடைய முயற்சி அத்தனையும் தோற்று போகும்போது அவர்கள் மிகப்பெரிய பலவீனமானவர்களாக மாறிவிடுவார்கள். எந்த நூல்கள் அவர்களுக்கு மிக அதீத தைரியத்தை கொடுத்ததோ அந்த நூல்களால் அவர்கள் பெற்ற அந்த தைரியமே அவர்களை மிகப்பெரிய பலவீனமானவர்களாக மாற்றிவிடும். ஆனால் இந்தியாவில் நமது நூல்கள், நமது திருக்குறளாக இருக்கட்டும், நாளடியாராக இருக்கட்டும், சிறுவர்களுக்கு போதிக்கக்கூடிய அதிவீர ராமபாண்டியருடைய வெற்றி வேர்க்கை போன்ற நூல்களாக இருக்கட்டும், வெற்றி வேர்க்கையிலெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பத்திலேயே வாழ்க்கையினுடைய நிலையாமையே சொல்லியிருப்பார் அவர். குடைநிழல் அமர்ந்து குஞ்சரம் ஊர்ந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெழுந்தாங்கோர் ஆங்கோர் ஊர் நன்னினும் நண்ணுவ, யானையில் அம்பாரியில் பவனி வந்தவர்கள் சாதாரண கால்நடையாக நடந்து தங்கள் தேசத்தை விட்டே அந்நிய தேசத்திற்கு போக வேண்டிய நிலைக்கு கூட ஆளாகலாம், அப்படி கூட இந்த காலம் செயல் செய்ய வைக்கும் என்று சிறுவர்களுக்கு போதிக்கக்கூடிய நூலில் அதிவீர ராமபாண்டியர் சொல்லுகிறார். சிறு வயதிலேயே அதை படித்து வளர்பவர்கள் வாழ்க்கை விசித்திரமான போக்குடையது, அதில் எதுவும் நடக்கலாம் என்று எதற்கும் ஆயத்தமானவர்களாக, எதையும் எதிர்கொள்ளும் பக்குவம் உடையவர்களாக ஆகிவிடுவார்கள். இப்படித்தான் நமது நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. இது நான் ஏன் சொல்கிறேன் என்றால் திருக்குறள் அவ்வாறு எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக, வாழ்க்கையின் பரிமாணங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதில் இந்த காலம், இடம், கருவி இவையெல்லாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்ற செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக இந்த அமைச்சர்கள் இருந்தார்கள், தசரதனுடைய அமைச்சர்கள் இருந்தார்கள் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். காலமும் இடனும் ஏற்ற கருவியும் தெரிய கற்ற நூலுற நோக்கி, அந்த காலம் இடம் கருவி போன்றவற்றையெல்லாம் அவர்கள் ஆராய்ந்து கற்றிருக்கக்கூடிய அந்த நூல்கள், அந்த நூல்களோடு பொருத்தி பார்த்து அந்த நூல்களில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி காலம் இருந்தால் இப்படியான பலன் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று அந்த நூல் ஆராய்ச்சியோடு அதை பொருத்தி பார்த்து தெய்வம் நுனித்து, இந்த தெய்வம் என்பதுதான் ஊழ்வினை என்ற பொருளில் வருகிறது. தெய்வம் என்பதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. தெய்வம் என்பது ஊழ்வினை என்ற பொருளும் தரக்கூடிய ஒரு வார்த்தை. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் பாடுகிறார் அல்லவா. அங்கு தெய்வம் என்பதற்கு பெரும்பாலும் எல்லாரும் பொருள் சொல்வது கடவுளால், கடவுளை கும்பிடுவதால் பலன் வராவிட்டாலும் கூட முயற்சியால் பலன் கிடைக்கும் என்று பலரும் பொருள் சொல்லுகிறார்கள். அது வள்ளுவருடைய மனக்கருத்தாக இருப்பதற்கான வாய்ப்பு அல்ல, வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் தெய்வம் என்பதை அவர் ஊழ்வினை என்ற பொருளில் தான் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அந்த பொருளில் தான் பரிமேல் அழகர் போன்றவர்கள் எல்லாம் உரை எழுதியிருக்கிறார்கள். ஊழ்வினையால் ஒரு காரியம் நடக்காமல் போனாலும் கூட அந்த காரியத்தை நடத்துவதற்காக நாம் கடின முயற்சி செய்திருப்போம் அல்லவா. அந்த பட்ட பாட்டிற்கு தகுந்த அளவிற்கு கொஞ்சமாவது பலன் கிடைக்கும் என்று வள்ளுவர் அதில் சொல்லுகிறார். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். மெய் வருந்தி அந்த வருத்தத்திற்கான கூலியாவது கிடைக்கும். பலன் பெரிய அளவில் கிடைக்காவிட்டாலும் அந்த ஊழ்வினையால், நமக்கு ஊழ்வினை சரியில்லை, விதியின் போக்கு சரியில்லை, பிராப்தம் அமையவில்லை என்று இருந்தாலும் கூட அந்த முயற்சியில் நாம் பாடுபட்ட அந்த பாட்டிற்கு தகுந்த சொற்ப பலனாவது கிடைக்கத்தான் செய்யும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அங்கு தெய்வம் என்பது அந்த ஊழ்வினையை குறிக்கிறது. அதைப்போல் இங்கும் அவ்வாறே நாம் எடுத்துக்கொள்வது சால பொருத்தமாக இருக்கும். தெய்வம் நுனித்து இப்போது ஊழ்வினை எப்படி அமைந்திருக்கிறது, அந்த மன்னனுக்கு எவ்வாறு அமைந்திருக்கிறது, அவனுக்கான நேரம் சரியாக இருக்கிறதா, அவன் நல்ல நல்ல காலகட்டம் அவனுக்கு அமைந்திருக்கிறதா, அல்லது மிகவும் மோசமான காலகட்டத்தில் அவன் இருந்து கொண்டிருக்கிறானா, அவனுடைய ஊழ்வினை எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நுணித்து நுணுக்கமாக ஆராய்ந்து அறம் குனித்த மேலோ, அறம் தருமத்தையே குனித்த, குனித்தல் என்பது எப்போதும் மனதில் மிகுதியாக மதித்தல் என்ற பொருளில் தருகிறது. தருமத்தையே மிகுதியாக மதித்தவர். இவை எல்லாத்தையும் ஆராய்வார்கள். காலத்தை ஆராய்வார்கள், இடத்தை ஆராய்வார்கள், கருவியை ஆராய்வார்கள், எல்லாவற்றையும் தாங்கள் கற்ற அந்த நூலோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள், பொருந்தி வருகிறதா என்று பார்ப்பார்கள். ஊழ்வினையினுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதையும் நுணித்து ஆராய்வார்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்த பிறகு அறம் என்ன என்பதையும் தீர்மானிப்பார்கள். அறத்தையே மேலாக சிந்திப்பார்கள். குனித்தல் என்பது சிந்தித்தல், மேலாக சிந்தித்தல், மேலாக மதித்தல் என்ற பொருளில் வருகிறது. குனித்தல் என்றால் மேலாக மதித்தல். எல்லாவற்றையும் ஆராய்ந்துவிட்டு கடைசியில் அறத்தைத்தான் மேலாக மதிப்பார்கள். அறம்தான் கடைசியில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். இவ்வளவுவற்றையும் ஆராய்ந்துவிட்டு இவற்றின் மூலம் அறம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்ட அமைச்சர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மேலோர்களாக அவர்கள் இருந்தார்கள். அறம் குனித்த மேலோர். அடுத்து மேலும் சொல்லுகிறார், சீலமும் புகழுக்கு வேண்டும் செய்கையும் தெளிந்து கொண்டு பால்வரும் உறுதியாவும் தலைவர்க்கு பயக்கும் நீரார். சீலம், சீலம் என்பது நன்னடத்தை, நல்ல நெறி, நல்ல தன்மை. அப்படிப்பட்ட அந்த சீலம் அவர்களுக்கு இருந்தது. குணசீலன் என்றெல்லாம் பெயர்கள் சிலருக்கு இருக்கிறது அல்லவா. சீலம் என்றால் நல்ல தன்மை என்று அர்த்தம். மாண்பு, அது மாண்பு என்ற ஒரு சொல்லால் அதை குறிக்கலாம். மாண்பு, நல்ல மாண்பு மிக்கவர்களாக இருந்தார்கள். இப்போது அரசவையில் இருப்பவர்களை மாண்புமிகு மாண்புமிகு என்று சொல்லுகிறார்கள். அது வெறுமனே வார்த்தை அளவில் தான் பெரும்பாலும் இருக்கிறது. அவர்கள் மாண்பு மிக்கவர்களாக இருக்கிறார்களா என்பது ஒரு பெரும் கேள்வியாக எல்லா முன்பும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சொல்லளவில் மாண்புமிகு என்று சொல்கிறார்களே தவிர மாண்புடையவர்களாக இருக்கிறார்களா என்பது ஒரு பெரும் கேள்வி. இங்கு அந்த மாண்புடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சீலமும் மாண்பும் புகழுக்கு வேண்டும் செய்கையும், புகழ் எந்த செய்கை புகழை தருமோ அந்த செய்கை, அந்த செய்கையை மட்டுமே அவர்கள் செய்வார்கள். கெட்ட பெயர் வரக்கூடிய, அவ பெயர் வரக்கூடிய எந்த செய்கையையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். முறையை கெட்ட செயல்கள் எதையுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள். கையூட்டு பெறுவது, கொஞ்சம் காலத்தை, மக்களுக்கு தேவையான காரியத்தை உடனே செய்யாமல் காலம் தவிர்த்து செய்வது, தவறாக செய்வது போன்ற எந்த விதமான அவப்பெயருக்குரிய காரியமும் அவர்களிடம் இருக்காது. புகழுக்கு வேண்டும் செய்கை மட்டுமே அவர்களிடம் இருக்கும் என்று கம்பர் சொல்கிறார். புகழுக்கு வேண்டும் செய்கையும் தெளிந்து கொண்டு, இவற்றையெல்லாம் தெளிந்து கொண்டு பால் வரும் உறுதியாவும் தலைவருக்கு பயக்கும் நீரால். பால், பால் என்றால் பக்கம், மற்றும் சூழ்ந்து வரக்கூடிய நன்மை. ஒரு காரியத்தை செய்யும் போது அதை சார்ந்து பல்வேறு விஷயங்கள் நடக்கும். பால் வருதல், பால் என்றால் பக்கம், பக்கத்தில் சார்ந்து அதனுடைய விளைவுகள் பலவாக இருக்கும். அது நன்மையாக இருக்க வேண்டும். அப்படி வரக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையும் தலைவருக்கு பயக்கும் நீரார். தலைவருக்கு, தலைவனுக்கு, தலைவருக்கு என்பது தலைவனுக்கு என்று பொருள் பெறக்கூடியது. அது நாம் தலைவருக்கு என்று இடையின ரகர ஒற்று இட்டு எழுதினால், தலைவர்க்கு என்று எழுதினால் அது பன்மையாகிவிடும். இங்கு வல்லின ரகர ஒற்று வந்திருக்கிறது தலைவர்க்கு என்று. இதற்கு பொருள் தலைவனுக்கு என்று பொருள். தலைவனுக்கு பயக்கும் நீரால் தங்களுடைய தலைவனாகிய தசரதனுக்கு பயத்தல் கொடுத்தல், பயத்தல் என்பது கொடுத்தல், விளைவித்தல், விளைவித்தல் என்ற பொருளில் வருகிறது. தலைவனுக்கு விளைவிக்கக்கூடிய, உண்டாக்கக்கூடிய தன்மை உடையவர்கள். நீர், நீர்மை என்றால் தன்மை என்று அர்த்தம். அந்த நீர்மை என்ற சொல்லில் இருந்து நீரார் என்ற பலர்பால் சொல் வருகிறது. நீரார் என்றால் தன்மை உடையவர்கள் என்று அர்த்தம். அது நீர்மை என்ற சொல்லில் இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக அந்த அமைச்சர்கள் இருந்தார்கள். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதனுடைய சாரமான கருத்து, காலம், இடம், கருவி இவற்றையெல்லாம் அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஊழ்வினையையும் நுண்ணிப்பாக கவனித்தே செயல் செய்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அறத்தையே பிரதானமாக அவர்கள் கருதுவார்கள். அறம் குனித்த மேலோராக அவர்கள் இருந்தார்கள். சீலம், புகழுக்கு வேண்டும் செய்கை இவற்றையெல்லாம் தெளிந்து, மேலும் பக்கத்தில் சார்ந்து வரக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையும் தங்களுடைய தலைவனாகிய தசரதனுக்கு விளைவிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இதுதான் அந்த அமைச்சர்களுடைய தன்மை என்று கம்பர் சொல்லுகிறார். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, நீரார் என்றால் என்றால் என்ன சொன்னீங்க? தன்மை உடையவர்கள். நீர்மை என்ற சொல்லிலிருந்து நீரார் என்ற சொல் வருகிறது. நீர்மை என்றால் தன்மை என்றார். ஐயா, இங்க கருவின்னு என்று சொல்றது வந்து என்ன, எதை குறிக்குது ஐயா? கருவி என்பது ஒரு செயல் செய்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் குறிக்கும். இப்போது ஒரு பானை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பானை செய்வதற்கு முதலில் மண் தேவை, மண் ஒரு கருவி. சக்கரம் தேவை, சக்கரம் ஒரு கருவி. நீர் தேவை, நீர் ஒரு கருவி. இப்படி ஒரு காரியத்தை செய்யும் போது செய்வதற்கு தேவையான எல்லாம் கருவி என்ற பொருளில் வருகிறது. அது சரி. ஒரு ராஜாங்க அலுவல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கான கருவி, அதற்கு தேவையான என்ன, தேவையான பொருளாதாரம் இருக்கிறதா முதலில். இப்போது ஒரு சாலை போடுவதாகவே வைத்துக்கொள்வோம். தசரதனுடைய நாட்டில் ஒரு சாலை அமைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சாலை அமைப்பதற்கு எவ்வளவு செலவு பிடிக்கும்? அந்த சாலை அமைப்பதற்கான அந்த நிலம் இருக்கிறதா? அந்த சாலை அமைப்பதற்கான தொழிலாளர்கள், தேவையானவர்கள் இருக்கிறார்களா? இதையெல்லாம் யோசித்து பார்த்து செயல்படுவது தான் கருவியை எல்லாம் யோசித்து செயல்படுவது என்ற அர்த்தம். சரி ஐயா, நன்றி.